ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರೀ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸುಧಾಕೃತಿ ಅಸ್ತುತ್ಪರಾಯ ನಮಃ. ಇದೋ நேற்று வந்து பௌத்தமத்த கண்டனம் பண்றத பத்தியும் அதுக்கு சங்கதி எப்படி, ஏன் ஜெய்மினியே ஏற்கனவே கண்டனம் பண்ணிட்டாரு, இங்க திரும்ப எதுக்கு கண்டனம் பண்ணணும் அப்படின்லாம் கேள்வி கேட்டு ஜெய்மினியான சிஷ்யர் ஆச்சார விஷயங்களை அவ பண்ற அனுஷ்டானங்கள் எல்லாம் தான் கண்டனம் பண்ண, குருவான பாதராயணரான வியாசரோ அவளுடைய தத்துவ பிரக்கிரையை கண்டனம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கதி சொன்னோம். இன்னொரு சங்கதி பரமாணு காரணவாத சாமியம் வைசேஷிகனும் பரமாணு காரணவாசி சொல்றான், இவனும் பரமாணு காரணவாசி சொல்றான் பௌத்தன், அதனால இவாள் கண்டனமானது இங்க வந்ததுன்னு ஒன்று சொன்னார். இன்னொன்னு அவனோ அர்த்த வைநாசிகன், இவனோ சர்வ வைநாசிகன், அர்த்த வைநாசிக கண்டனானந்தரம் சர்வ வைநாசிக கண்டனம் வருது, அதனால இந்த சங்கதியானது சரியானது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்போ வேற ஒரு ஆக்ஷேபம் வருது, இது வந்து புத்தர் யாரு, புத்தர் வந்து வசுவா அவர் ஒரு க்ஷத்திரியர், அவன் கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சித்தார்த்தர் முக்தர் அப்படின்லாம் நிறைய பிரிச்சிருக்கோம். ஆனா என்ன கேள்வி கேட்கிற, புத்தாவதாரம்னு ஒரு அவதாரம் இருக்கு எந்திரமானுக்கு, இந்த புத்தாவதாரத்தை வந்து பாஞ்சராத்திர சொன்னதையிலேயே சொல்றது, சொன்னதையிலேயே எம்பெருமானுடைய அவதாரங்களை சொன்னச்ச புத்தாவதாரம் ஒரு அவதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த புத்தர் வந்து வஸ்துதா அவர் தான் அவதாரம், பலராமர் வந்து அம்சாவதாரம் தான், நம்மளே சொல்ற மொழியும், அதாவது இணையபெருமானால் தான் இங்கே அவதரிச்ச, சேஷமா இருக்கிறது தான் அவதரிச்ச, தேகத்தினுடைய அம்சம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த புத்தாவதாரம்ன்றதுதான் ஒத்துக்கணுமே தவிர்த்து சில பேர் அதுவும் ஆட்சேபம் பண்றா, பத்து அவதாரம் நீங்க சொல்ற சமயத்துல பலராமரை எப்படி சேர்த்துக்கலாம், பலராமரையும் இங்க வேண்டாமே புத்தாவதாரத்தை சேர்த்துக்கலாமே, ஏன்னா பெருமாளே ஒத்தம் இருக்க, அப்படி இருக்கிறதுனால இந்த புத்தாவதாரத்தை பெருமாளுடைய அவதாரமாக தான் ஒத்துக்கணும். புத்தரோ சர்வஜன், ஏன்னா எம்பெருமான் எம்பெருமானுடைய அவதாரம் தானே, அவரோ சர்வஜன் சர்வஜ்ஞ சுகதோ புத்தோ அப்படின்னுட்டு அமர கோஷத்துல அமர சிம்மன் அதை வந்து அவன் சொல்றான். அதனால இந்த புத்தரை வந்து சர்வஜ்ஞனாவே அவ சொல்றான், பௌத்தாவை சொல்றது ஒன்றும் இல்லை, பெருமானுடைய அவதாரம்ன்றதுனால இது வந்து அவர் சர்வஜ்ஞனாவே இருக்கட்டுமே, இல்ல சர்வஜ்ஞரா இருக்கிறவன் அவருக்கு வந்து தப்பு சொல்வேரா, சர்வஜனா இருக்கிறவர் தப்பு சொல்வேரா, அதனால அவர் என்ன சொல்றாரோ அப்படியே ஏத்துக்கலாமே. இன்னொன்னு பெருமாளுடைய அவதாரம் தானே அவர், பெருமாளுடைய அவதாரம் அப்படி அவர் வந்து யாருக்காவது பொய் சொல்வேரா, அதாவது புத்தியை கலக்கவேரா, அதனால அவர் சொல்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்க வேண்டியது தானே. இதே கேட்கிறா பரிகாசம் பண்றா, புத்தரும் சர்வஜர், வியாசரம் சர்வஜர், சங்கராச்சாரியரும் சர்வஜர், எம்பெருமானும் சர்வஜர், கணாதமணியும் சர்வஜர், மத்வாச்சாரியரும் சர்வஜர், எல்லாரும் அவாந்தத்துல அவளுடைய மதம் ஸ்தாபகால சர்வஜனால ஒத்துண்டு வரணும். இப்படி சர்வஜனால ஒத்துண்டானாக்கா எல்லாருமே சர்வஜனால் தானே, அப்படி இருக்கச்ச எல்லாத்தையும் அறிஞ்சவா இன்னொரு பட்சத்தை எப்படி கண்டிப்பாள், நிரந்தரமே மாட்டா பண்ண மாட்டானே, காரணம் எல்லாருமே சர்வஜ்ஞாச்ச எல்லாத்தையும் அறிஞ்சவா, எல்லாத்தையும் அறிஞ்சாக்கா எல்லாம் சரிந்தான்னு தோணணும். வந்து நம்ம தேசிகன் வந்து தன்னுடைய திருத்தோப்பனார் தன்னுடைய தாத்தா எல்லாம் பத்தி சொல்லிச்ச நானா சித்தாந்த நீதி அப்படிங்கிற புத்தமுத்தாக்கலாத்துல இரண்டாவது ஸ்லோகத்திலேயே நானா சித்தாந்த நீதி சிரமணத்தையோ அனந்த சூரிய தனுஜா அப்படிங்கிற நிறைய சித்தாந்த வேதியான அனந்த சூரியனுடைய நான் குமாரன் அப்படின்னு பெருமையா சொல்லுகிறேன். அது எப்படி தேசிய சாட்சியர் நானா சித்தாந்தனை வேதி நீதி அப்படின்னு வச்சு, ஏன்னா ஒண்ணுதான சித்தாந்தமா இருக்கலாம், பல சித்தாந்தம் இருக்க முடியாது, இது எந்தமான சாட்சியர் யாதருடைய திரோடலும் இதுதான் புரணத்தினுடைய தாத்தரியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சித்தாந்தம் தானே இருக்கணும். பல சித்தாந்தங்கள் எப்படி இருக்கலாம்? நானா சித்தாந்தனை இது சிரமமானதையோ அப்படின்னுட்டு வந்து தன்னுடைய திருத்தோபனா இருக்கு சொல்றேன் தேசிகன். அது வந்து எப்படி சரியாகணும்? நான் நானா சித்தாந்தங்களை சொல்றது தவறா இல்லையோ அப்படின்னாக்க இல்ல, அவாவா சித்தாந்தங்கள் அவாவோ சித்தாந்தம் தானே. என் தத்துவம் எனக்கு அஸ்தி, இன்னொருத்தொரு தத்துவம் அவருக்கு அஸ்தி, அதனால அவாவாளுடைய தத்துவங்களை தெரிஞ்சின்றவன் அர்த்தம். அந்தந்த சித்தாந்தங்களை அவாவாளுடைய சித்தாந்தம், அதாவது இந்த நம்ம சொல்றோம் இல்லையோ சர்வதந்திர சித்தாந்தம் பிரதிசந்திர சித்தாந்தம் அப்படின்னு ரெண்டு உண்டு. சர்வதந்திர சித்தாந்தம்னா எல்லாரும் ஒத்துக்கிறது. இப்ப ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, எல்லாரும் ஒத்துக்கிறார். ஆத்மாவுக்கு உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் ஒத்துக்கிறா. இந்த பிரபஞ்சம் ஒண்ணு இருக்குது, எல்லாரும் ஒத்துக்கிறா. கர்மா அப்படின்றோம், அதையும் ஒத்துக்கிறா. இது எல்லாரும் ஒத்துண்டது சர்வதந்திர சித்தாந்தம். ஆனால் பிரதிசந்திர சித்தாந்தம் ஒண்ணு உண்டு. பிரதிசந்திர சித்தாந்தம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நம்ம சித்தாந்தத்துல மாத்திரமே அங்கீகரிக்கப்பட்டது, வேற எந்த சித்தாந்தத்திலே அங்கீகரிக்கப்படாது. நம்ம சித்தாந்தத்துல மாத்திரமே அங்கீகரிக்கப்பட்டது, வேற யாரு சித்தாந்தமே ஒத்துக்க மாட்டான். அவன் அவர் சித்தாந்தம் மாத்திரம் ஒத்துண்டது, நாமெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி எது இருக்குதோ அது பிரதிசந்திர சித்தாந்தம். இத வந்து தத்துவத்தின் சுந்தராதிகாரத்துல அவங்க எதுன்னு அழகா சாதிச்சிருக்க. நம்ம மதத்துல மாத்திரம் ஒத்துண்டு, இத மதத்துல ஒத்துக்காம இருக்கணும். ரெண்டு பேரும் ஒத்துண்டானாக்க ரெண்டு பேரும் பிரதிசந்தான சுதந்திரம் ஆயிடும். அதனால பிரதிதந்திர சித்தாந்தம் அப்படின்னாக்க ஒருத்தனுடைய மதத்துல மாத்திரம் ஒத்துக்கக்கூடியது, ஒத்துக்கப்பட வேண்டியது, இதே மதத்துல ஒத்துக்க மாட்டா, அதுதான் பிரதிசந்திர சித்தாந்தம். அந்த பிரதிசந்திர சித்தாந்தங்கள் அனைத்துலயும் இவர் வல்லுவார். எல்லாத்தையும் கேட்டுக்காரு அனந்த சௌரி, அவருடைய குமாரவர். அதனால இந்த மாதிரி கிரமம் பண்ணிட்டு போனோம். அது மாதிரி பல ரிஷிகள் எல்லாருமே சர்வைக்கியாள்னாக்க, ரிஷிகள்லாம் சர்வைக்கியால் தான். இதுக்கு வந்து ஏற்கனவே சொல்ல போனோம், அதாவது ஒரு காலகட்டத்துல இவெல்லாம் என்ன பண்றாங்கனாக்க, ரிஷிகள்லாம் பிரிச்சுக்கிறார். நான் இந்த சாஸ்திரத்தை எழுதுனேன், நீ அந்த சாஸ்திரத்தை எழுது அப்படி அப்படின்னு. அப்போ தன்னுடைய மதத்துல, தன்னுடைய மதத்துல என்ன என்ன தோஷங்களை ஆரோபிக்கிறாரோ இத்தனை மதஸ்தான்லாம், அது அத்தனையும் கண்டனம் பண்றதுன்றது பண்ணுங்க, அத்தனையும் கண்டனம் பண்ணிடணும். என் மதத்தை ஸ்தாபிக்கிறது தான் என்னுடைய ஒரு குறிக்கோள். மீதி மதத்துல பத்தி எனக்கு கவலைப்படக்கூடாது. எப்படி எப்படின்னா என்னுடைய தத்துவத்தை நான் ஸ்தாபிக்கணுமோ அதெல்லாம் ஸ்தாபிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. இதை வந்து வாசஸ்வரி உபாத்தியாயம் எழுதியிருக்கேன். லோகத்துல எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, நமக்கு பிரகிருதி வேண்டாமா, அல்லது கர்மா வேண்டாமா, அல்லது வியாகரணம் வேண்டாமா, ஜோதிஷம் வேண்டாமா, பதார்த்தங்கள் வேண்டாமா, நியாயசாஸ்திரம், எல்லா சாஸ்திரத்திலையும் ஒரு அபூர்வமான விஷயம் இருக்கு. சார்வாகன் வந்து தேகத்தையே ஒத்தியா சொல்லிட்டு போறான். இப்போ புத்தர் லோகத்துல இச்சையே கூடாதுங்கிற நம்மளா தானே சொல்லிட்டு இருக்கோம், இச்சையே கூடாது, ஏன்னா ஆசையே கூடாது. இதுதான் நம்ம சித்தாந்தம். இந்த சுவாமி தேசியன் வந்து சாய்க்கிற சமயத்துல இது இந்த இச்சையை பத்தி ரொம்ப இதுவா சொல்றேன். மூணாம் அத்தியாயத்திலாம் கீதையில ரொம்ப கஷ்டம். இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழ படுத்தி எடுத்துடும். இச்சைங்கிறது, இச்சைங்கிறது ரொம்ப படுத்தி எடுத்துடும். அதனால இந்த இச்சையை கூடாதுன்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி இவாள்லாம் கூட சரி, யாரு வந்து இந்த பௌத்தால் இருக்காரு அவான் அதை யோசிக்கிறா. எல்லாருக்குமே இதுதான் முக்கியமானது. இது மகாஜனகா மகா பாப்மா வித்யேனமிக வைரிடம் அப்படிங்கிறார். இது மகாசனம், இந்த காமம் இருக்க இச்சை, அது எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு அனுபவித்தாலும் போராது. காமங்கிறது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம ஆத்துலாம் அந்த குழந்தைகளை வச்சுன்னு ஆடுவான். ஆட்டச்சு ஆடுவான், பெருச்சாடி ஆடுவான், இன்னும் கொண்டான்னு ஆடுவான், அஞ்சாறு தோசைக்கு ஆடுவான், இன்னும் கொண்டான்னு ஆடுவான்னு பாடுவா. அதாவது எவ்வளவு கொடுத்தாலும் மனசுல திருப்தி வராது. மகாசன அசனம்னா சாப்பிடுறது, மகாசனம் எப்பப்பாரு ஓணும் ஓணும் ஓணும் கேட்போம். காமத்துக்கு முடிவு கிடையாது. அது காமம்னு அல்பமான விஷயங்கள் நம்ம சொல்லல, கிரகணி விஷயம்லாம் சொல்லல. ஆசை ஏதாவது இது வேணும் அது வேணும் அவருக்கு ஆசை இருக்கே, எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் பார்க்க மாட்டேன்றது. நம்ம கீழே இருக்கிறவாங்க நம்ம பார்க்க மாட்டேன்றோம், நம்ம மேல இருக்கவா நம்ம பார்க்க வேண்டியதுமே அதெல்லாம் இருந்தோம். அதனால இது வந்து எல்லாரும் ஒத்துண்டதுதான். ஆக எல்லா சித்தாந்தமும் நம்ம ஜீவனத்துக்கு தேவையா இருக்கு. அவர் எழுதிட்டார், எல்லாருடைய சித்தாந்தங்களும் ஜீவனத்துக்கு தேவையா இருக்கு. அதுல இதெல்லாம் சாமானிய சாஸ்திரங்கள், நியாயம், மீமாம்சை, சாங்கியம், வைசேஷிகம், வியாகரணம், இதெல்லாம் ஜோதிடம்னா சாமானிய சாஸ்திரங்கள். ஆனால் பிரதான சாஸ்திரம் எது அப்படின்னா வேதாந்த சாஸ்திரம். அந்த வேதாந்தத்துல இது அனைத்தையும் சமன்மயப்படுத்திருங்கோ, சாங்கியம் சொல்ற பிரகிருதியை அதோட சேர்த்துருங்கோ. அப்படி சேர்ந்தா என்ன அர்த்தம்? பிரம்மாத்மகமான பிரகிருதி. அவன் நையாயகன் சொல்ற பதார்த்தங்கள்லாம் பரமாத்மாவோட சேர்த்துருங்கோ, அப்ப பிரம்மாத்மகமான பதார்த்தங்கள் எல்லாம் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம் அதுல போறாங்களே அழகா சேர்த்து வந்தீங்கன்னாக்க எல்லாம் சரியா போயிடும். அதனால இது விசேஷ சாஸ்திரம் வேதாந்தம். அதனால அனைத்து சித்தாந்தங்களையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எல்லாத்திலையும் வேதாந்தத்துல சமன்மயப்படுத்திடணும். இதுதான் தேசிகன் பண்ண சுவாமி தேசிகன் சாஸ்திரம்லாம் இதான். இப்ப பாருங்க சாங்கி சாஸ்திரமா தனி நம்ம இதில் சேர்த்து விட்டுட்டார். அதனால சேஷான தந்திரம்னு நாங்கள்லாம் சேஷர சாங்கியாள் அப்படின்னு கௌரவமா சொல்லிக்கிறது தானே. நியாய பரிசுத்தி அனுகிரகிச்ச நியாய பரிசுத்தி அனுகிரகிச்சு அதுலயும் நமக்கு எது அனுகூலமோ அதெல்லாம் இருக்குண்ட அவ எது தப்பு பண்ணாரோ அந்த இதெல்லாம் வந்து வர்றது பரமத பங்கத்துல கோது கரைவோம் அப்படிங்கிற எது எது தோஷம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி தெளிவிடுறேன். நிஜாய வருஷத்துல இந்த மாதிரி கிரமத்துல எந்த இந்த சித்தாந்தத்துல எது எது சொல்லப்பட்டதோ அதை ஒண்டி கிரகிச்சுக்கணும். சுவாமி வந்து சேஸ்வர மீமாம்சா மீமாம்சா பாதுகா இந்த மாதிரி எல்லாம் அனுகிரகிச்சிருக்க அனைத்திலையும் பார்த்தாக்கா எப்படி இருக்கும் தெரியுமோ, எல்லாமே இந்த வேதாந்தத்துக்கு அனுகூலமா பண்ணிட்டார் சுவாமி தேசிகன். எல்லாம் வேதாந்த பரம், எல்லாம் வேதாந்த பரமா பண்றதுல சுவாமி தேசிகன் விட்டா யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஆச்சாரிய அதனால இப்ப புத்தர் வந்து சர்வஜ்ஞனாச்சே, சர்வஜ்ஞனான புத்தர் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏத்துந்தாகணும். அவர் ஹிதேஷியா இருக்கார், திருமாவளி அவதார மொழியோ அவர் ஹிதேஷியா இருக்கார், அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்லாததுனால அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதானே, அதை கண்டனம் பண்றது தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா திருமாவளி அவதாரம் இத நானும் சொல்லல, உங்க சாஸ்திரம் சொல்றது பௌத்தன் கேட்கலாம். உங்க சாஸ்திர சன்னிதை முதலான சன்னிதைகள் இருக்கு, பாஞ்சராத்திர சன்னிதைகள், நீங்களோ பாஞ்சராத்திர பிராமணியத்தை உத்கண்டமா சாதிக்கணும் அப்படின்னு சாதிக்கிறீங்களே. சங்கராச்சாரியரை கூட எந்த இடத்துல விரோதமோ அந்த மாத்திரம் அம்சே பிராமணியம் அம்சே அப்பிராமணியம்ன்றது பாஞ்சராத்திரத்துக்கு. ஆனால் துவைதிகளும் நாமும் விசிஷ்டாத்வைதிகளும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பாஞ்சராத்திரம் சர்வாத்தனா பிரமாணம் அப்படின்னு அவன் சாதிச்சிருக்கோம். அவனும் சாதிக்கிறார், அவ சாஸ்திர யோனித்துவான் சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கிடையே பாஞ்சராத்திரத்துக்கு பிராமணித்தா அவ ஸ்தாபிச்சுட்டா. நாம வந்து இப்ப வரப்போறது இது வந்து மூணாவது அதிகரணம், எட்டாவது அதிகரணத்துல முப்பத்தி சொந்த ஆதிகரணம் ஸ்ரீ பாஞ்சராத்திர பிராமணிய அதிகரணம்னே பேரு. அந்த அதிகரணத்துல நாம வந்து இதை சாதிக்கிறோம். அதனால நீங்க எது பிரமாணமா இருக்குன்னு சாதிச்சீங்களோ அந்த பாஞ்சராத்திரமே எங்க புத்தரை வந்து பெருமாளுடைய அவதாரமா சொல்றது. பெருமாளுடைய அவதாரம் சொன்னாக்கா நீங்க சொல்லிட்டியே பகவான் எப்படிப்பட்டவன், சர்வஜன், சர்வசக்தி, சுவாபாவிக அனுமதி அதிபதி அசங்கே கல்யாண குணன், அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது, அவன் இதுவே கிடையாது, ஏ பிரத்தனைகன், கல்யாணிகதானன், எத்தனை சொல்றோம். அது மாதிரி ஆசிரியர் ஆஸ்திரேல் ஆஸ்திரேலிய மகோதரி அப்படின்லாம் சொல்றோம். அப்படி இது வந்து பெருமாளுக்கு இருக்கிற விசேஷங்கள், அந்த பெருமாள் தான் புத்தரா பிறந்தார் சொல்றீங்களோ, அப்ப அந்த புத்தருக்கு இவையெல்லாம் இருக்கணுமே. நீங்க பெருமாள் ஆவத்துக்கிற பட்சத்துல பெருமாளுடைய அவதாரம் சொல்ற பட்சத்துல இவையெல்லாம் ஒத்துழைத்துதான் ஆகணும். ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாக்க உங்க பாஞ்சராத்திரம் அடிபட்டு போயிடும், பாஞ்சராத்திரம் அடிபட்டு போயிடும். இது பெரிய தோஷமாச்சு, உங்களுக்கு தான் தோஷம், எங்களுக்கு இல்ல. அதாவது புத்தனை நீங்க தள்ளுறேன்னு சொல்லிட்டு உங்க வேதாந்தத்தையே நீங்க தள்ளிடுவீங்களே, உங்களுக்கு எது பிரமாணமோ அதையே நீங்க தள்ளிடுவீங்களோ, அதனால அதை எப்படி நாங்க வந்து இது பண்ண முடியும்? அதனால உங்க சாஸ்திர சன்னிதையானது ஸ்பஷ்டமா சொல்றது புத்தரானவர் பெருமாளுடைய அவதாரம் சொல்றது. பெருமாளுடைய அவதாரம்னாக்க பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் சுரூப சுபாவ விபவ ஐஸ்வர்யம் எல்லாம் அந்த புத்தருக்கு வந்தாகணும். அது அத்தனையும் வந்துருச்சோம்னாக்க அவர் தலைக்கிறார் தான் இருப்பார். தலைக்கிறார் இருப்பார்னாக்க அவர் பொய் சொல்ல மாட்டார். இன்னொன்னு அவர் வந்து பெருமாளா போயிட்டதுனால ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நிரந்தரம் தங்கிட்ட யாரு ஆசிரியிருக்கிறாரோ அவளெல்லாம் அனுகிரகிக்கிறவர்கள் பெருமாள். அப்ப புத்தர் அப்படிப்பட்டவர் தானே, அதனால அவர் என்ன பண்ணுவார், பூர்ணமா அனுகிரகிப்பேரு. பூர்ணமா அனுகிரகிச்சுட்டாருனாக்க அவர் வந்து ஹிரேஷியா தான் இருப்பார். பொய் சொல்ல மாட்டேன். நம்ம என்ன சொல்றோம், பெருமாள் நிகிரகம் பண்ணாலே அது நமக்கு அனுகிரகம் அப்படின்னு சொல்றோம். டிபுஷ நிகதே ரேவகிதா அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கிட்டு இந்த பெருமாள் புத்தாவதாரம் எடுத்ததுனால அவர் ஹிதேஷியாவே இருப்பார். அவர் ஹிதேஷியா இருந்தாக்கா அந்த ஹிதேஷியான எம்பெருமாள் நமக்கு நல்லதையே பண்ணுவார். அதை நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நமக்கு ஹிதேஷியா போயிட்டதுனால பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பிரதார்க வசனம் கிடையாது. சரி, அப்படியே நீ வந்து புத்தர் இல்லையேன்னு சொல்லிட்டேன்னாக்கா உங்க பாஞ்சராத்திரத்தில் சொல்லப்பட்ட பெருமானுடைய அவதாரமான புத்தர் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த பெருமாள் புத்தர் அவதாரம் எடுத்தேன்னு சொல்ல பெருமாள் தான் சொல்லிருக்கேன். பெருமாளாலே சொல்லப்பட்டது நான் புத்த அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பெருமாள்னால சொல்லப்பட்டது. அதையே நீ இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கோம். அதுவே இல்லை, அதாவது புத்தர் அவதாரம் எடுத்தது உண்மை, அந்த அவதாரத்தை புத்தர் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு வந்துட்டோம்னாக்கா அப்போ பெருமாள் சொன்ன பாஞ்சராத்திரம் அத்தனையுமே பொய்ன்னு ஒத்துக்கணும். ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரமானது நமக்கு அது பகவத் சாஸ்திரம் பேருது, ரகசிய தந்திரம் அப்படின்னு பேரு. அந்த ரகசிய தந்திரம் ரொம்ப சொன்னது சுவாமி தேவதைகள் சரணாகர தேவிகள் சாதிக்கிட்டு பாஞ்சராத்திரிக மார்க்கத்தை வச்சிருந்தோம் ஆராதனம் பண்றா, வைகானசேனா வைகானச மார்க்கத்தினாலையும் நான் ஆராதனம் பண்றா. பிரமாசீன அங்க வைகான சாகரம் தான் அந்த இதுல தேவபிரகாசம் சன்னதியில இங்க வந்தது தேவபெருமாள் சன்னதியிலயோ இந்த ஆராதனம் பாஞ்சராத்திர ஆராதனம் அந்த பெருமாள் தான் இவர், இவர் தான் அவர். திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு கிடையாது, திவ்யமங்கல விக்கிரகத்துல தானே வேறுபாடுன்னு சொல்லிருக்கோம். அதனால ரெண்டு பெருமாள் ஒண்ணுன்றதுனால அப்ப ஒன்ன வந்து பாஞ்சராத்திர பிரக்கிரியினாலும் ஆராதனம் பண்றா, வைகாரச பிரக்கிரியினாலும் ஆராதனம் பண்றா, இவெல்லாம் நேதாதிகாரங்கள், இவாளுக்குதான் கௌரியமே உண்டு. தேவபெருமானுடைய திறமை நீ யாராலும் சேவிக்க முடியும்னாக்கா நம்மளாலாம் சேவிக்க முடியாது. வெறும திருமுகத்தை சேவிக்கிறோம், திருமுறையை சேவிக்கிறோம். ஆனால் அந்த கவசங்கள் எல்லாம் கலைஞ்சு சேவிக்கிறதுன்றது அர்ச்சகாலுக்கு உண்டியே உரிமை, வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. இந்த புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு வரதத்தாக விலோகயந்தி தன்யாகாங்கிற வரதராஜ பஞ்சாஸ்திர, அதாவது தன்யாதா இருக்கக்கூடிய அர்த்தக சுவாமிகள் இருக்காரு பக்தர்கள் எல்லாம் அவளுக்கு உண்டிதான் இங்க உரிமையே இருக்கு. பரததா இலோகையின் தன்யா தன்யாதான இந்த அர்ச்சகால் உண்டுதான் அவர் சேவிப்பா, அதனால அவளுக்கு நேதா அதிகாரம் அப்படின்னு விட்டார். இப்படின்னா இந்த பாஞ்சராத்திர பிரக்கிரைக்கு நீ பிராமணியம் ஸ்தாபிச்சிருக்கியே, அதுவும் ஒரு சூத்திரக்காரரே நாலு சூத்திரங்களால பாஞ்சராத்திரத்துக்கு பிராமணியம் ஸ்பஷ்டமா சாதிக்கிறார் அப்படின்னு மகாபாரதம் பரமசன்னிதை அதெல்லாம் சென்று சாதிக்க போறார் பக்ஷகர். அவ்வளவு அற்புதமான அதிகாரம் அது. அது மாத்திரம் இல்லாம ஆள வந்த ஆகம பிராமணியனே ஒரு கிரந்தத்தை அனுகிரகிச்சுட்டார். குலோபரிய புஸ்தகம் எத்தனை பூர்வபக்ஷங்கள், எத்தனை சித்தாந்தங்கள், இந்த சிவகுஷ்ணம் ஆண்டவன் கேரளியோ அருணாமனார் சுதாபிஷேகம் நடந்தது, அவர் ஆகம பிராமணிய புத்தகம் போட்டு என்ன பண்ண புனாலி போன் பண்ணி பேசிட்டு இருந்த அப்ப சொல்லச்சு இவரா இது மாதிரி இவா வரல, ஸ்ரீகாரி வந்து மூணாம் நாள் தான் வருவார் சதத்துல ஆஸ்தானத்து வாங்க இருக்கிறதுனால நீ வந்து விஷயம் சொல்லிடுவோ அப்படின்னு விட்டு ஒன்னேகால் மணி நேரத்துக்கு மேல இந்த பாஞ்சராத்திர பிராமணியம் ஆகம பிராமணியத்தை வச்சிருந்தோம் பாஷ்யத்தை வச்சிருந்தோம் அதே விஜயாபிச்சன். எனக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைச்சது, என்ன சார் சுவாமி சிவசாங்கர் சுவாமி அது மாதிரி சுகபிரமன் சுவாமி ஆண்டவன் இது மாதிரி பெரிய ஆச்சாரியம் எல்லா இடத்துல இருக்கா கருணாராஜர் மன்னார் சுவாமி எல்லாம் அவன் இந்த விஷயத்தை விஜயாபிச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்ப ஏன் அப்படி இத வந்து நான் என் பெருமைக்கு சொல்லல. அப்போ ஆண்டவன் என்ன சார் சுவாமியும் ஒரு சந்தோஷப்பட்டான். என்ன அப்படின்னாக்கா ஆகம பிராமணியத்துல ஆணவங்கார் எப்படி போறார், சூத்திரார்த்தம் சொல்லச்ச ஆணவங்கார் எவ்வளவு அழகா போறார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அந்த மாதிரி பெரிய அதிகரணம் அந்த பாஞ்சராத்திர பிராமணியத்தை அவ்வளவு அழகா சாதிச்சிருக்கா நம்ம தெரியவா. அப்படிதான் நீங்க சாதிச்சீங்களே, இப்ப கணக்கு நீங்க புத்தாவதாரத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா அது வந்து உங்களுக்கே அடிபட்டு போயிடுமே, உங்க சித்தாந்தத்துக்கே அடிபட்டு போயிடும். ஏன்னா நீங்க தான் உட்கொண்டிருக்கீங்க பாஞ்சராத்திர பிராமணியம்ன்றத, அதுவே போயிடுமே. அதனால இந்த புத்தர் சொன்னத அப்படியே அங்கீகரிக்கணும், அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப பாஞ்சராத்திர பிராமணியம் போயிடும். இப்படி சொன்னா அப்படி, அப்படி சொன்னா இப்படி. அதனால நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு, அதனால அது முடியாது அப்படின்னுட்டு வந்து பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறான். அதை இவர் ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்க இவரு வாஸ்தவம் தான் அங்க வந்து இது இவர் வந்து சொல்றக்க பெருமாள் வந்து அங்க அவதரிச்சு புத்தனை அவதரிச்சு நமக்கு வந்து இதெல்லாம் உபதேசிச்சிருக்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த புத்தர் வந்து ஏன் இந்த மாதிரி புத்தாவதாரம் அப்படின்னு சொன்னாக்கா அது நம்ம விரிவா சொல்றது. லோகத்துல வந்து நாஸ்திகாய் ஆஸ்திகாய்லாம் இருக்கா, வேதத்தை ஒத்துன்னு போறவா, வேதத்தை ஒத்துக்காம இருக்கிறவா, அது மாதிரி சனாதன தர்மத்துல விசுவாசத்தை உடையவாள் உடை விசுவாசனை இல்லாதவாள் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கா. அதாவது நாஸ்திகவாதம் இன்னைக்குதான் வந்திருக்குன்னு இல்ல, இந்த பகுதி பெரிய இதெல்லாம் சொல்றாளே இதெல்லாம் இன்னைக்குதான் வந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம். காலாகாலமாக அது இருந்துதான் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் இருக்கு, மகாபாரதத்திலையும் இருக்கு, உபநிஷத்துல இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கு. அதனால இந்த நாஸ்திகவாதம் இருந்துட்டு இருக்கு. நாஸ்திகவாதம் எப்ப எப்பெல்லாம் அதிகமா போறதோ அப்ப அவளை அழிக்கணும்னு நினைச்சுக்கோங்க. அவளை எவ்வளவு கூட இன்னும் தப்பு பண்ண தப்பு பண்ண தூண்டணுமோ அப்படி தப்பு பண்ண தூண்டணும், அவளை மயக்கணும். அவளை மயக்கிறதுக்கு ஒருதான் ருத்ரனை இட்டு பாசுபத மதத்தை பெருமாள் பண்ண வைக்கிற, சிவனை வச்சிருந்து பாசுபத மதம் அதெல்லாம் வச்சு நல்லா உட்காந்து இதெல்லாம் மோகம் பண்ணிடும், மோகனம் பண்ணிடும், மயக்க விட்டுடும் அவளை அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குற. அதே மாதிரியாக புத்தனாக அவதாரம் பண்ண சொல்லி இந்த மாதிரி நீ பருப்பி விடு, இதெல்லாம் நீ சொல்லு, அதாவது எல்லாருக்கும் மோகனம் வந்துடணும். மோகனம்னா மயக்கம், மயக்கம் வந்துடணும். மயக்கம் இருக்கே புத்தி மயக்கம் இன்னைக்கு வரக்கூடாது, புத்தி மயக்கம் வரக்கூடாது. இந்த புத்தி மயக்கம் எல்லாம் வந்துருச்சுனாக்க நம்ம காரியங்கள்லாம் சரியா வரவே வராது. ஏன்னா கீதையில சொல்லச்ச நம்ம பண்றதெல்லாம் பாருங்க சத்வரஜ்தமசு, இந்த குணங்கள் தான். அதுல சத்வ குணம் அதிகமா இருந்ததுனாக்க நல்லதே பண்ணிட்டு இருப்போம், ரஜோகுணம் அதிகமா இருந்ததுனாக்க கோபத்தோட இதெல்லாம் சரி இதெல்லாம் பண்ணுவோம், தமோ குணம் அதிகமா இருந்ததுனாக்கா எல்லாத்தையும் அழிச்சிடும் தமோ குணம். இந்த தமோ குணம் தான் இங்க பண்றது, புத்தாவதாரத்துல பண்றது, எல்லாரையும் மயக்கி மயக்கி மயக்கி விட்டுறது பேச்சு. அந்த இது ரொம்ப சுலபமா பண்றது. நேற்று கூட சொன்ன பாருங்கோ எல்லாம் வந்து நாம சங்கீர்த்தனத்தை பண்ணு அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாரும் தீர்த்து சொல்றா, அந்த வரலாறு இல்லையோ இது கூடவே கூடாது, இந்த மாதிரி மயங்க கூடாது. ஆனால் யாரு நாஸ்திகாலா இருக்காளோ அவளை வந்து மயக்க வைக்கிறது, மயக்க வச்சுட்டாக்க அவள்லாம் ரொம்ப தாமசாலா போயிடுவா, இன்னும் தப்பு பண்ணுவா, தப்பு பண்ண தப்பு பண்ண அவளை இன்னும் கீழே அடி பேர் பெறுவாள், இன்னும் கீழே அடிப்பேர். மமாத்த பரதேகேஷு மத்விஷந்தோபியசூயகாஹ மாம் ஆத்ம பரதேஷு பரதேக, என்ன என்ன சேர்ந்தவா இவாகிட்டெல்லாம் தேசிக்கிறவா, பாகவதால பக்தால் எல்லாம் தேசிக்கிறவா இருக்கா, அதனால என்னையும் தேசிப்பா, என்னையும் தேசிப்பா, என்னையும் பக என்னுடைய பக்தாலையும் ரொம்ப தேசிக்கிறாளே அவள்லாம் நான் என்ன பண்றேன் தெரியும், கொஞ்சம் இந்த மாதிரி மோகிக்கப்படுறேன், மோகிக்க விட்டு தாமத குணத்தினால அவள்லாம் கிரேகளை பண்ண ஆரம்பிச்சிருவாள். அப்படிப்பட்டவாள சம்சாரத்திலேயே அதமாளா இருக்கிற அவள ஷிபாம் யசஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு தானகம் விஷத கூறான் சம்சாரேஷு தராதமா, அதி அதமாலா இருக்காவா, அதமாலா இருக்காவா? அவன்லாம் ரொம்ப மோசமானதா, அவளை தூக்கி தள்ளி விடுறேன், அவளை தூக்கி தூக்கிடா சொல்றான் அவள்னா அப்படிங்கிற அர்த்தம். அந்த தூக்கி கடாரத்துக்கு ஒரு வழி வேணும், அந்த வழிக்கு தான் இவாளெல்லாம் உபயோகப்படுத்துற புத்தர் சிவன் இவாளெல்லாம் உபயோகப்படுத்திட்டு தாமச காரியங்களை பண்ண வைக்கிறேன். நீங்களும் சொல்லுங்க, பொதுவா மொத்தம் தேவப்பெருமாளுக்கோ ரங்கநாதனுக்கோ அதுக்கோ ஆராதனை பண்றோம், அந்த பெருமாள் சேர்க்கிட்டே ஒரு திருப்தி வருதோ இல்லையோ, அது ஒரு குத்திர தேவதைக்கு பலியை சமர்ப்பிச்சு அத்தை பண்ணி இத்தை பண்ணி குதிக்கிறவள்லாம் இருக்காரு, அவங்கிட்ட நமக்கு விசுவாசம் வருதா, மனசுல நமக்கு ஆனந்தம் வருதா? அதை பார்த்தாக்கா வரமாட்டேன்றது, ஒரு அருவறுப்பு வருது. எவ்வளவு அருவறுப்பு வருது? ஏன் அப்படின்னா இதெல்லாம் தாமதமான காரியங்கள், தாமதமான காரியங்களை பார்த்தாலே நமக்கு வரமாட்டேன்றது, தாமதமான காரியங்கள் பார்த்தா நமக்கு வரவே மாட்டேன்றது. ஒரு வேதாந்தியம் நடந்துட்டு இருக்கு பாராயணம், அந்த பாராயணம் நடந்துட்டு இருக்கச்சே அற்புதமான பாராயணம் பண்றா, திராவியமா கேட்டு இருக்கும், திராவியமா கேட்கிற சமயத்துல அந்த சமயத்துல ஒருத்தன் பேசிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்க, நமக்கோ அந்த பாராயணத்துல அப்படி ஈடுபாடா இருக்கு, சொந்தம் பேசிட்டு இருந்தாக்க அவள் அடிச்சு தள்ளினா மாதிரி இருக்குமே. எங்க மாமனா புருஷ வருதாச்சான் இருக்க வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கும், தேவக்கோணம் பங்குனி இது பவித்ரோத்சவம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும், நான் என் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிட்டு இருப்பேன், இங்கேயிருந்து மறைச்சி மறைச்சி பார்த்துட்டே இருப்பார், ஆத்துக்கு வந்து கண்ணா மாதிரி நம்ம இது அப்படியாவது யோகையாவது வேத பாராயணம் வந்து பேசுறாரு, நம்ம பேசுறோம்னா வெளில போய் பேசுவோம், அங்க வந்தா பெருமாளை சேவிக்கணும், பாராயணத்தை அனுபவிக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி வம்பளம் செஞ்சக்கூடாது அப்படின்னு செய்வார். ஏன்னா நமக்கு வந்து அங்க அந்த பாராயணக்காரர்கள் இடைஞ்சலா இருக்கும், அதை அனுபவிக்கிறவாங்க இடைஞ்சலா இருக்கும், அந்த இதெல்லாம் தாமச காரியங்கள் பேர், ராட்சச காரியங்கள் தாமச காரியங்கள், அதெல்லாம் ரொம்ப மோசமானது. நம்ம அனுபவிக்கணும் பெருமாளை சேவிக்கிட்டு அந்த ஆனந்தம் வேணும், இதெல்லாம் தாமசமான கிறிஸ்தியங்களா போயிட்டதுனால அதுல மயங்கி போய் விழுந்தாங்க அவளால மீண்டு வர முடியாது. அதுக்கோசரம் பெருமாள் என்ன பண்ற அப்படின்னாக்க புத்தாவதாரம் எடுத்து இவாளெல்லாம் மயக்கிற யார, ராஜசாலையும் தாமசாலையும், அதுவும் முக்கியமான தாமத காரியம் பண்றாளே அவளைதான் அந்த மாதிரி மயக்கிற. அப்படி மயக்கிறதுனால நாம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ஜாக்கிரதையா அந்த உபதேசம் கீழே விழக்கூடாது, அது கூடாது. அதுல இருந்து நம்ம தப்பிச்சுட்டோம்னாக்க தாமசத்திலேருந்து ராஜசத்துக்கு வருவோம், ராஜசத்திலேருந்து சாத்விகத்துக்கு வந்துருவோம். பெருமானுடைய உபதேசத்தை ஏன்னா ஒரு கீத உபதேசம் இருக்கு, பாஞ்சராத்திரத்துல புத்தோபதேசம் இருக்கு, புத்தோபதேசமும் ஒண்ணு இருக்கு, இந்த கீதோபதேசம் இருக்கு, இந்த ரெண்டு உபதேசத்துல நம்ம கீதோபதேசத்தை சேவிக்கிறோம், புத்தோபதேசத்தை சேவிக்கிறது இல்லை. ஏன்னா புத்தோபதேசம் அப்படிப்பட்டது, ஏன்னா தாமச காரியங்களும் ஒன்று பண்ணிடும், அது நமக்கு வேண்டாமே. சுத்திரகிழமை நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்றது, உன்னை ஒருத்தன் அடிச்சுட்டான்னா கூட சரி, அவங்கிட்ட அபராட்சம் நீ அடிச்சுக்கோ, நீ அவனை அடிக்க கூடாது, நம்ம என்ன பாவம் பண்ணமோ சுரேஷா வைக்கான அதிகாரத்துல சுவாமி சாய்க்கிறது, உன்னை ஒருத்த வையறானா அவங்கிட்ட போய் அபராட்சம் பார்த்துக்கோ, அவங்கிட்ட கிருதஜதையோட இரு, ஐயோ கருணையோட இரு, இவ்வளவுதான் கஷ்டப்படுறானே இவன், ஏன்னா நம்ம பாபத்தெல்லாம் வாங்கிக்கிறானே, நம்மள ரசித்தான்னா அவனுக்கே பாபம் வருமே அப்படின்னு அவங்ககிட்ட பரிதாபத்தோடு அப்படின்லாம் அவங்க சாய்க்கிற சுவாமி. அந்த பத்தி நம்மளுடைய சனாதன தர்மத்துல கீதையே அதையே சொல்றது, ஒத்த வைகிறானா நேற்றுதான் சொல்லிட்டு இருந்தோம் அஞ்சாவது, அதாவது உடம்பு, ஏன்னா உடம்பு சம்பந்தமானது, உடம்பு சம்பந்தமானது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உடம்பு சம்பந்தமானது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், பசியா வாஸ்தவம் தேக யாத்திரை முக்கியம், கொடுக்கறதும் சாப்பிடுங்கோ போடுறதும் சாப்பிடுங்கோ, அது ரெண்டு நாள்ல இது ரெண்டு நாள்ல இப்படி சாப்பிட மாட்டேன் அப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க, தேக யாத்திரைக்கோசரம் ஆகாரம், ஆகாரத்துக்கோசரம் தேக யாத்திரை கிடையாது. அதனால நம்ம எது சாப்பிடுறோமோ அது நம்ம உடம்பு நல்லா இருக்கும், அவ்வளவுதான், நம்ம இருக்கிற பதிவு நல்லா இருக்கும் அவ்வளவுதான், அதுக்கு எது போடுறாலும் திருப்தியா சாப்பிட போகும். சின்ன வயசுலாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம மாத்திரம்லாம் எத்த போட்டாலும் நம்ம சாப்பிட்டுருந்தோம், அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இப்போவும் சரி இப்போவும் சரி எப்படி போட்டாலும் நான் சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு பிடிக்காதுன்றதே கிடையாது, கொஞ்சம் பாவக்காய் வந்து பிடிக்காம இருந்தது, அதுவும் சுகர்னால இல்லை, சுகர்னால ஒன்றும் இல்லை, அதையும் சாப்பிடாது, மற்றபடி எனக்கு பிடிக்காதுன்றதே எங்களுக்கு கிடையாது. நம்ம குழந்தைகள்லாம் என்ன பண்றது, அப்போ ஒன்றும் இல்லை எது கிடைச்சாலும் சாப்பிட்டோம், அப்புறம் கிடைச்சது சாப்பிட மாட்டேன்றதுங்க, இப்போ எது கிடைச்சாலும் சாப்பிட மாட்டேன்றது. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இருக்க கூடாது. தேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. தேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கதான் ராஜசமம் தாமசமம் அதிகமா போய் அகங்காரம் மமக்காரம் இவையெல்லாம் வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. அது வரக்கூடாதுன்னு இதெல்லாம் விட்டுட்டு பெருமாளையே தியானிச்சுருக்கோம். அழகாக சொல்றது பெருமாள், என்னையே நினைச்சுக்கே, என்னுடைய திவ்யமங்கலம் விக்கிரகத்தை பிடிச்சிக்கோ, என்ன நீ புற்றுன்ட்டா போறோம், உனக்கு எந்த குறையும் வராது. நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், அசைவர்கள் சேவைக்கு போறோம், திரையாணமுறையான சேவைக்கு போறோம், அவ்வளவு கும்பல்ல போனா கூட உள்ள போய் நின்றுட்டாக்கா ஆனந்த அனுபவம் சேவை வந்த மாதிரி பெருமாள் அமைஞ்சிருது நமக்கு. அதனால அந்த மாதிரி நம்ம பெருமாளுக்கு நம்ம ஈடுபடுத்திக்கணும். அதனால இந்த தாமச காரியங்களை சொல்றதுக்கோசரமே இது வந்தது. ஆகையினால இத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஆக அந்த மாதிரி அதுக்கோசரம்தான் பாஞ்சராத்திரத்துல இத மாதிரி சொல்றது. மற்றபடி ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை காட்டிலும் பிரமாணமானது எதுவுமே கிடையாது. ரொம்ப வசந்த பிரமாணம் நமக்கு, நமக்கு வசந்த பிரமாணம் நியாய பிரசித்தி அமாரி தத்துவம் சாக்கலாபுரான கிரந்தங்கள்லாம் ஸ்ரீபாஞ்சரத்துல பாஞ்சராத்திரத்தை அப்படி பிரமாணமாக நல்லா சாதிச்சிருக்க தெரியவா. எல்லாரும் மகாபாரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த மாதிரியாக பெருமாள் வந்து புத்தனா அவதரிச்சார்னா கூட தெரிஞ்சு போட்டமே, அது ஏன் அப்படின்னாக்கா அந்த தாமச பிரகிருதிகள் ராஜுத பிரகிருதிகள்லாம் இருக்காளே அவாறு அடைக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி பெருமாள் அவதரிச்ச. அதனால என்ன தோஷம் வந்துருச்சு, அவாறு தொடர்த்துக்கோசரம்தான் வந்தே தவிர்த்து நம்மளை இந்த மாதிரி பிரவர்த்திக்கிறதுக்கு இல்லை. சாத்விக பிரகிருதிகளை என்னைக்குமே ரஷ்யிருக்க பெருமாள், தாமச பிரகிருதிகள் வேகமா, அடுத்தது ராஜச பிரகிருதிகள், இவ்வாறு அடைக்கிறதுக்கோசரம்தான் புத்தனாகவும் சிவனாகவும் எம்பெருமான் அந்தரியானியா மாதிரி அத்தனை பேரையும் அடிக்கிற அவாளெல்லாம் அந்த விஷயம் வரையும் எடுத்துக்கோங்க. மற்றபடி பெருமாள் நேர புத்தனா வந்துட்டு அவர் சர்வைக்கினாச்சு விப்ரலம்பம் பண்ண மாட்டார், இதை போய் சொல்ல மாட்டார், அதெல்லாம் வேண்டாம் இங்க. ஏன்னா எம்பெருமானுடைய உத்தேசம் என்னன்னு பார்க்கணும். எம்பெருமானுடைய உத்தேசம் என்ன, பெருமாள் என்ன சாய்க்கிறார் அதை பார்த்துக்கணும். எல்லா உதனிடத்திலையும் எல்லா புராணங்கள்லயும் சிவனை பத்தியும் உத்தியாக சொல்றது, எல்லாரை பத்தியும் சொல்றது, அத்தனையும் அவன் சரியும் சொல்ல முடியுமா, அதனால அந்த எண்ணம் வரக்கூடாது. ஆகவே இவ்வளவுதான் சித்தாந்தத்தினுடைய சாரம். அதனால பெருமாள் புத்தாவதாரம் எடுத்த அது பாஞ்சராத்திரம் சொல்லப்பட்டது. அப்படி சொன்னாலும் கூட அதுவே சர்வாத்தனா பிரமாணம் இல்லை. பெருமாள் சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு கீதோபதேசம் சொன்ன பெருமாள் மகாபாரதத்தில் அப்படி பகவத்கீதையை சொல்லி அந்த பகவத்கீதை தத்துவங்கள் எல்லாம் பாஞ்சராத்திரத்தை வருது, அதெல்லாம் சொன்னவன் இந்த மாதிரி புத்தனா வந்து இந்த மாதிரி சொல்லுவேன் நமக்கு சாத்விகத்தை சொல்ல மாட்டேனே. ஆதனால இது சாத்விக சாஸ்திரம் பகவத்கீதை, அந்த புத்தர் சொன்னதோ தாமச சாஸ்திரம் ராஜச சாஸ்திரம், அந்த சாஸ்திரங்களை ஏத்துக்க கூடாது, இதைதான் ஏத்துக்கணும். அதை சொல்றதுக்கோசரம்தான் இந்த சாஸ்திரமானது வந்தது, இந்த அதிகரணமானது வந்தது, அப்படி சொல்லி அவள் அடிக்கிறதுக்கோசரம். அதனால இந்த ஸ்லோகத்துல அதை அனுகிரகிக்கிற பாண்டோம் புத்தோசௌ ஸ்வாவதாரைஹி சஹ பரிகணித ஸ்ரீதரேன ஸ்வசாஸ்திரே சர்வஜ்ஞோ நைஷ முக்கியே முக்கியேது நஜ நிகில சுஹது விப்ரலித்தேத கஞ்சித்து தஸ்மாத் புத்தோக்த பங்கே பஜதி பிதுரதாம் சாத்வதாதீதி சேன்னம் ஸ்வானிஷ்ட பிரத்யனீக பிரமதன மனசா மோகனாதி பிரவர்த்தே. அசௌ புத்தஹ, இந்த புத்தரானவர், இந்த புத்தர் ஸ்ரீதரன், ஸ்ரீதரன் யாரு, எம்பெருமான் விராட்டியை தரிச்சின் இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அந்த பகவான். அவனால சுசாஸ்திரே தான் அனுகிரகிக்க, அதாவது சுகனை கமத்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ரீதரன் கமலா கிரகமே தினம் பிரவக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரம் பஞ்சராத்திரத்தை சொல்லி கொடுத்தவர், பிரவச்சா பிரவச்சனம் பண்ணவர், அவர் தான் ஆத்திய குரு. சமத்தியாத்தியம் குரு வந்து பிரதமாச்சாரியர் அவர் தான் அப்படின்னு சொல்றோம். குருப்பியஸ்த நமோ வாக்கபதியுமே வினைவேது ருத்ராஜே தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு சொல்லிச்சார். அதனால ஆத்திய திவ்ய தம்பதிகள் என்றார். அந்த தம்பதிகளால் சொல்லப்பட்டது பாஞ்சராத்திரம். அதனால சாஸ்திரே தன்னுடைய சாஸ்திரத்துல சுவாவதாரி மத்தியம் கோர்மன்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த அவதாரங்களோட சேர்ந்து புத்தாசோ பரிகணிக்க அதுல சங்கிரகிக்கப்பட்ட, அதாவது புத்தன் கூட என்னுடைய அவதாரம் தான், புத்தாவதாரமும் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு பிறவாள். அதனால அவ பகவத் அவதாரமா போயிட்டதுனால சர்வஜா எம்பிரமான் சர்வஜன், புத்தரும் எம்பிரமானுடைய அவதாரம், அதனால இவரும் சர்வஜர். ஏதா புத்த இந்த புத்தனானவர் நமஷ்யே பெருமாளாச்சே சர்வஜனாச்சே, அவருக்கு மோகம் வருமா? அவருக்கு மோகமே வராது. நமஷ்யே அவர் மோகிக்கவே மாட்டேன். மேல நிக்கல சுகிருத்து, எல்லாருக்கும் சுகிருத்து பெருமாள். பெருமாளுக்கு யாருமே வேண்டாதவன் யாரும் கிடையாது, எல்லாரும் அவருக்கு வேண்டியவாதான். விபீஷணோவா சுத்திரீங்க எதிவா ராவண சுயம் அப்படிங்கிற பெருமாள். விபீஷனா இருந்தா போறது அல்லது சுக்ரீவனோ அது ராமனோ ராவணனோ யாரு வந்தாலும் சரி அவளுக்கு நான் சன்னாயகி கொடுத்துருவேன். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண சுயம், ராவணனே சுயமா வந்தாலும் சரி அவனுக்கு நான் சரணாதி கொடுப்பேன், அவனுக்கு நான் சரணி நடப்பேன், அவனையும் அனுகிரகிப்பேன். அதனால பெருமாளுக்கு யாரும் விரோதி கிடையாது, எல்லாரும் அவருக்கு வந்து நீங்க சுகிருது. பெருமாள் எல்லாருக்கும் நீங்க சுகிருது. ஆனால் பார்க்கிறவா அவனை விரோதியா பார்க்கிறா, பார்த்துதான் எனக்கு என்ன வந்ததுன்ற பெருமாள். அதனால இந்த புத்தனானவன் நீங்க சுகிருதாச்சே, எல்லாருக்கும் சுகிருத்தா இருக்க மித்திரனா இருக்க எல்லாருடையும் சௌகாரத்தோட இருக்கிறவ. அதனால கஞ்சி தப்பி யாரையுமே எந்த ஒரு சேதனத்தையும் ஜீவனையும் நச்ச விப்ரலிச்சேத வஞ்சனம் பண்ண மாட்டேரே. விப்ரலிச்சான ஏமாத்துறது, ஏமாத்த மாட்டேரே இவர். எல்லாருக்கும் எல்லாருடையும் பிரியா தானே இருப்பார். அதனால வஞ்சனம் பண்ண மாட்டேரே இவர், ஏமாத்தவே மாட்டார். அதனால புத்தர் வந்து சர்வைக்கினா போயிட்டார், சர்வசுகிருதா போயிட்டதுனால அவர் வந்து யாரையும் ஏமாத்த மாட்டேன். பெருமாளுடைய அவதாரமா போயிட்டேன், வாத்சல்யத்தோட கூட இருக்கிறவன், அவர் நமக்கு நல்லதையே பண்ணுவார். அதனால அவருக்கு தோஷமே இல்லாததுனால அந்த புத்தர் சொன்னதை அப்படியே ஏத்துக்கணும். நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு புத்தோத்த பங்கே, புத்தர் சொன்னதெல்லாம் தப்புன்னுட்டு நீங்க வந்து அதை பங்கம் பண்ணிட்டா அதை நிராகரிச்சுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ சாத்வதாதி சாத்வதன் முதலான சம்மிதைகள் இருக்கு, பாஞ்சராத்திர சம்மிதைகள், சாத்வ சம்மித, ஜயாக்க சம்மித, பரமேஸ்வர சம்மித, எத்தனையோ இருக்கு. நான் பார்த்து 250 சம்மித எண்ணினேன், போட்டிருந்த புத்தகம் அதை, அதாவது சில சம்மிதர்கள் எழுதியிருக்க, அத்தனை புத்தகம் இன்னும் இல்ல வரல. அத்தனை சம்மிதைகள் இருக்கு, இத்தனை சம்மிதைகள்லயும் புத்தனை பத்தி சொல்லிருக்கு, அதுலயும் ரத்ன பிரயாணம் சொல்லுவார். அதனால இத்தனை சம்மிதைகள்லயும் புத்தரை பத்தி வசதியா சொல்லிக்கொள்ளியோ பெருமாளுடைய அவதாரமாக, அதை எப்படி நீங்க கண்டனம் பண்ணலாம்? அப்படி கண்டனம் பண்ணிட்டாக்க சாத்வதாதி பாஞ்சராத்திர சாஸ்திரம் இருக்கே அதுவே அப்பிரமாணமா போயிடும், அப்புறமாதமே அப்பிரமாணமா போயிடும். விதுரதாம் விதுரதான் பெருமாள் தான் எல்லாம் சொன்ன, எப்படி வந்து வேதம் பிரமாணமோ அந்த மாதிரியே பஞ்சராத்திரம் நமக்கு பிரமாணம். இந்த ஸ்ரீ பஞ்சராத்திரம் நமக்கு பிரமாணம் சொல்ற சமயத்துல புத்தன் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டாக்கா, பெருமாள் சொன்ன பெருமாள அவதாரம் எடுத்தார் புத்தர், அந்த அவதாரமானது தப்பு, அது சொன்னதெல்லாம் தவறுன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா பஞ்சராத்திர பிரமாணமே அப்பிரமாணமா போயிடுமே. அதாவது பிதுரதாம் பஜதி, பிதுரதாம் பிதுரதான்னாக்க உடஞ்சி போயிடும், உடஞ்சி போயிடுதுன்னாக்க பிராமணியம் போயிடும். அதனால அதை அடைஞ்சிருச்சோம்னாக்க அப்ப நீ சொல்ற பாஞ்சராத்திர பிராமணியமும் சித்திக்காது, எம்பெருமான் அனுகூல நமக்கெல்லாம் சொல்றேன் அதுவும் சித்திக்காது, எல்லாமே போயிடும். அதனால நீ வந்து புத்த மதத்தை ஏத்துக்கோ அப்படின்னா சொன்னீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டோம். ஏன்னாக்க சுவ அனிஷ்ட, தனக்கு இஷ்டம் இல்லாதவாள், அவன் யாருவா? ஸ்ரீவைஷ்ணவனுக்கு தன்னுடைய பக்தாளுக்கு பிரதிகூலம் பண்றவாள். அவதான் அனிஷ்டா. பெருமாள் கிட்ட போய் அனிஷ்டம் பண்ண முடியுமான்னு யாராலையாவது. அதனால ஸ்வ அனிஷ்ட பிரத்யநீக பிரமதன மனசா, தனக்கு அனிஷ்டத்த பண்ணக்கூடியவா இருக்காளே பாருங்கோ. ஏன்னா தன்னை துவேஷிக்கிறவா. மாம் ஆத்ம பரதேகேஷு அத்விஷந்தோ அப்திசூயக்காக தானகம் விஷதூரான் அப்படின்லாம் சொல்ற. அவள்லாம் துவேஷிக்கிறவா. அப்படிப்பட்டவாள் கூற புத்தி அவளுக்கு. அவளெல்லாம் நான் என்ன பண்ண தெரியுமோ இல்லையோ. தானகம் விஷதூரான் சம்சாரேஷு நராதமானு, சம்சாரத்துல நர அதமாள். எத்தனையோ மனுஷியாள். அதனவெல்லாம் தார்மிகாள் இல்ல, மத்தியமான இல்ல, மகா அதமானவாள். அவள கஷிபாமி அஜுஸ்ரம் அசுபானு ஆசுரீஷ்பேவ யோனிஷு. ஆசுர யோனிகள்ல புறக்க வச்சுடுறேன் அவள, அதாவது தாமச யோனிகள்ல புறக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி அவளை புறக்க வைக்கணும்னு அவ எவ்வளவு கூட தப்பு பண்றாளோ அவ்வளவு கூட அவளுக்கு கெட்ட காலம்தான். அதனால அசுர பிரகிருதியா அவன் புரிஞ்சுதான். அதனால அசுர பிரகிருதிய, அதனால அப்படியே ஆழும். ஆசுர பிரகிருதியா புறக்க வச்சுடும் அவள அப்படின்னு திருமால் சொல்ற கீதையில. அதனால சுவானிஷ்ட பிரத்யநீக்க பிரமதனம், இந்த மாதிரி நமக்கு எனக்கு விரோதமா பண்றாள் இல்லையோ பிரச்சனைகள், ராஜசங்கள் ராஜசால் அவள் எல்லாம் பிரமதனே. அவளை அதோகதி அடையக்கூடும் வாழ்க்கை. அப்படி வந்தாதான் திருப்பி கஷ்டப்பட்டு என்னை பிரார்த்திச்சு பிரார்த்திச்சு திருப்பி வந்து சேருவான். ஏன்னா என் பக்தால் அடிக்கிறாளே, என் பக்தால் அடிச்சான் என்ன அடிச்சா மாதிரிதானே. பாண்டவான் விரதைராஜன் பிராணாகி பாண்டவாக, எனக்கு பிராணன் இல்லையா அப்படின்னு துரியோதனை பார்த்து பிரமாள் சொல்ற. ஏன் என்னுடைய பக்தால வாழலாம், என்னுடைய பக்தால போய் நீ அடிச்சேன்னு நான் ஆத்திர சாப்பிடுனா அப்படின்னு கேட்கிறார். அதனால அவள்லாம் அதோகுதி அடைய மாதிரி நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படிப்பட்ட மனசு எனக்கு இருக்கு. என்ன விரோதிக்கிறவா, தேசிக்கிறவா, என்னுடைய பக்தால தேசிக்கிறவா, அவதான் எனக்கு தேசிகள். அவளெல்லாம் நான் வந்து அடிக்கணும், அதோகதியா அவளை தள்ளிடணும். அந்த காரணத்துக்கோசனம் மோகனாதி பிரவர்த்தே மோகனம். அவனெல்லாம் இந்த மோக மயக்கம் உண்டாகிற மாதிரி சில சாஸ்திரத்தெல்லாம் நிர்மாணம் பண்ணணும். அதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த புத்தரான வந்து சுத்தி புத்தரான அவதரித்தேன். அவளை எப்படி ஏமாத்தனும் கூட இந்த சாத்விகாலுக்கு தெரியாது. இவள்லாம் மகாத்மாக்கள். யாரு இந்த சாதுக்களான இந்த உபாசகர், இவாளுக்கு யாரையும் ஏமாத்த மாட்டான். என்னையே நினைச்சிருக்கவா, என்னையே என்கிறவளுக்கு போய் இன்னொருத்தர் கிடைக்க தோணுமா. அவள்லாம் சர்வ ஹிதேஷிகளா இருப்பா. அப்படிப்பட்டவாளெல்லாம் காப்பாத்துறவாளுக்கு என்னுடைய காரியம். அவ இவாளை ஏமாத்த மாட்டா, ஒண்ணும் பண்ண மாட்டா, நான் தான் பண்ணணும். அதுக்கோசரம் என்ன பண்ண தெரியுமோ, புத்தனை அவதரிச்சேன். அவதரிச்சு அவள் எல்லாரையும் மோகசாஸ்திரத்தை தள்ளி விட்டுவாங்க. அதுதான் சாது கர்ம காரியதி தம் எம் அதோ நீஷதி அசாது. எதையே சாது கர்ம காரியதி, எதையே அசாது கர்ம கார, ரெண்டுமே சொல்ற. இந்த பெருமாள் தான் நல்லவாழ சாது கர்மாக்களை பண்ண வைக்கிறா, பண்ண வைக்கிறார். இந்த பெருமாள் தான் இந்த கெட்டவாளெல்லாம் அசாதகர்மாக்கணும் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு இருக்குது. அந்த மோகனாதி பிரவர்த்தே மோகனம் அதுலாம் போடுறது. ஆனா அதனால பாஞ்சராத்திரங்கள்ல பாஞ்சராத்திரத்தை எப்படி இருக்கு தெரியுமா, ஆசிரத சம்ரக்ஷணத்து போதனமே பிரவர்த்தித்தது. அது கூட இந்த மாதிரி இருக்காளே, இவாள்லாம் ராஜசால் தாமசால், இவாள்லாம் நம்ம பக்தால கஷ்டப்படுத்துவாரோ இல்லையோ, அவனை காப்பாற்றத்துக்கோசரம் அவளை இன்னும் துஷ்ட காரியங்களை பண்ண வச்சு ஆசுர பிரகிருதியை தள்ளிடுவேன். அப்படி தள்ளிட்டேன்னாக்கா இன்னும் இவா பயந்து போய் எங்கிட்டயே இவெல்லாம் பக்தியோட இருப்பா, அவ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அள்ளாடுவாவா, அப்பதான் தெரியும். அந்த மாதிரி பண்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பிரவர்த்திச்சுதே தவிர்த்து பாஞ்சராத்திரத்தை பாஞ்சராத்திரத்துக்கு அப்புறமானியமே வராது. புத்தாவதாரம் வந்தது கூட இந்த மாதிரி தாமச ராஜத பிரகிருதியில் அடிக்கிறதுக்கோசரம். அதனால அதுவும் விரோதம் இல்லை, அதுதான் சொல்லப்பட்டது, அதுவும் சாஸ்திரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த கிரமத்துல போனோம்னாக்கா எந்த விரோதமும் கிடையாது. அதுதான் இந்த புத்த மதத்தை கண்டனம் பண்றதுக்கு உடனே பிரவர்த்திக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கீதோபதேசத்துக்கு இருக்கிற ஏற்றம் இந்த புத்தோபதேசத்துக்கு இல்லையே, திருமாலா அவதரித்தாலும் ஏத்துக்கல. ஏன், கீதோபதேசம் சாட்சா திருமாலா பெருமாளே தன்னதை சொல்லிக்கிறார். ஆனால் புத்தனான அவதரித்தேன் அம்சம் மாதிரி அம்சாவதாரம் மாதிரி எடுத்துட்டு இத மாதிரி உபதேசம் பண்றது. அதனால அதுல இந்த மாதிரி சொல்றதெல்லாம் சர்வாத்தனா பிரமாணம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கோசம் இது வந்தது. ஆகவே இந்த கேள்வியே எழும்பாது, ஆந்திராத்திர பிராமணியமும் போகாது, புத்தத்தின் புத்தனுக்கு பிராமணியமும் வராது. அதனால தாமத பிரகிருதிகள் தான் வாழ்ந்தோம். அதனால நீ கேட்கிற கேள்வியே தவறு அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. புத்தோசௌ ஸ்வாவதாரைஹி சஹ பரிகணிதஹ ஸ்ரீதரேண ஸ்வசாஸ்திரே சர்வஜ்ஞோ நைஷமுஹ்யேத் நச நிகில சுஹ்ருத் விப்ரலிப்சேத கஞ்சித் தஸ்மாத் புத்தோஸ்தபங்கே பஜதி பிதுரதாம் சாத்வசாதீதி சென்ன ஸ்வானிஷ்ட பிரத்யனீக பிரமதன மனசாம் மோகனாதி பிரவர்த்தே கவிகார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.